ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಹರೇತಿರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ಹರಿತ್ರಾತ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ದುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿಡಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನ್ನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಸವಾಯೈ ನಮಃ. ಆಸ್ತಿಕೆ அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்ற தலைப்பில் சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களில் ஆச்சாரியர்களுடைய உபகாரம் என்ற தலைப்பிலே தற்பொழுது நாம் விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று ஆளவந்தாருடைய உபகாரங்களை பற்றி, சுவாமி தேசிகன் எப்படியெல்லாம் அருளி செய்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாசுரத்தின் மூலமாக ஆளவந்தாருடைய உபகாரங்களை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நீளவந்தென்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீளவந்தென்னும் வினைவுடன் ஒன்று விழுந்துழலாது ஆளவந்தார் என அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே. நீளவந்தென்று விதிவகையால் நீளவந்து வெகுகாலமாக இந்த சம்சார சாகரத்திலே வந்து பிறந்து இன்று விதிவகையால், இன்று அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அர்த்தம், விதிவகையால் ஒரு பாக்கிய விசேஷத்தினால நினைவொன்றிய நாம், நினைவு ஒன்றிய நாம் நல்ல விஷயங்களை பற்றிய ஒரு நினைவை அடைந்திருக்கக்கூடிய நாம் மீளவந்தென்னும் வினையுடம்பு ஒன்று விழுந்துழலாகாது, விழுந்துழலாது மீளவந்து இந்த கர்மபூமியில பிறந்து இன்னும் வினை உடம்பு ஒன்றி இந்த கர்மாக்களினாலே ஏற்பட்ட சரீரத்தில் சேர்ந்து விழுந்து உழலாது நரகாதிகளில் விழுந்து துன்பங்களை அனுபவிக்காதபடி நாம் ஆளவந்தார் என்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் என அருள் ஆளவந்தார் என ஆள வந்தார் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று சொல்லும்படியாக எப்படி ரட்சித்தார், பிரதிவாதிகளை ஜெயித்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லும்படியாக அருள் தந்து நம்மீது இருக்கக்கூடிய கருணையின் பரிவாலே விளங்கிய சீர் அப்படி பிரகாசிக்கக்கூடிய குணங்களை, சீர்ன கல்யாண குணங்கள், அப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருக்கக்கூடிய ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கு, அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு நாம் தாசர்களாக ஆனோம் இனி அல்வழக்கு படியோம், இனிமேல் தகாத காரியங்களிலே நாம் ஈடுபட மாட்டோம் என்பதாக இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். அனாதி மாயையா சுப்தகா என்று சொல்லும்படியாக இந்த இருள் தருமா ஞானத்திலே பிறந்து கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் சாதுகாரி சாதுர்பவதி பாபகாரி பாப்போ பவதி புண்ணிய புண்ணியேன கர்மனா பவதி பாப பாப்பேன அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடையலாம் என்றபடியாக இந்த ஜென்மத்தில் பல பாக்கிய விசேஷத்தினால இந்த மாதிரியான ஒரு பிறவியை எடுத்து, எந்த மாதிரியான பிறவி? நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆசை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பிறவி. இப்ப இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்லை, பலகாலங்களாக நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக ஏற்பட்டது. நம் மனசு நல்ல விஷயங்கள்ல செல்கிறது தற்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பலகாலங்களாக நாம் செய்த புண்ணியத்தின் பலன் இது. ஜென்மாந்தர சகஸ்ரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆகையினால இந்த பாக்ய விசேஷத்தினால நல்ல விஷயங்கள் சாரார்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய எண்ணம் இனி தகாத விஷயங்கள்ல ஈடுபடாத அளவிற்கு மாறியிருக்கிறது அப்படின்னால், யாருடைய கருணையினாலே என்னை ஆள வந்தாரோ அப்படின்னு சொன்னா போல, நம்மை ரட்சிப்பதற்காக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர் இப்படிப்பட்ட சம்பிரதாய ரட்சணம் செய்தவர், பாஷ்யகாரரை நமக்கெல்லாம் காட்டிக் கொடுத்தவரான அளவந்தார் என்று சொல்லக்கூடியதான ஆச்சாரியன், அவர் சென்ற வழியிலே நாம் செல்கின்ற காரணத்தினாலே இனி ஒரு முறை தகாத விஷயங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் என்பது சித்தமான விஷயம் என்பதை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே சாதிக்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.